రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణముదీంద్ర కృపాత్తబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్ర సఠారిమూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామహా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివినా సద్ధ్వాంత దిగ్మాం సుజాలే నిరవధి కరుణాబ్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. கோயிலில் விடத்தக்க 32 அபச்சாரங்களை சொன்னவர் அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கோயிலுக்கு போகணும், பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அங்க அபச்சாரப்படக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கோயிலுக்குள்ள போய் யார் அபச்சாரப்பட்டானோ அந்த அபச்சாரத்தை பெருமாளே மன்னிக்க மாட்டாரா? ஆ, சாதாரண பக்தர்கள் அவர்கள் பண்ண அபச்சாரங்கள் பெருமாள் மன்னிச்சிடுவார் அப்படின்னு இருக்கு. தெரியாதவ அபச்சாரம் பண்ணிட்டா மன்னிச்சிடுவார் அப்படின்னு இருக்கு. ஆனா வராக பெருமாடத்துல, வராக புராணத்துல வராக பெருமாட்சி பூமி பிராட்டி கிட்ட சொல்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்ற, அதுல வந்து 32 அபச்சாரங்களை எடுத்து சொல்லி இந்த அபச்சாரங்களை பண்ணானா நக்ஷமாமி வசுந்தரே, நான் பொறுக்க மாட்டேன், என் சந்நிதியிலேயே நான் இருக்கிற இடத்துக்கே வந்து இந்த மாதிரி அபச்சாரம் பட்டவன நான் எப்படி பொறுப்பேன், அதனால பொறுக்க மாட்டேங்கிற, அதனால அப்படி போய் கோயில போய் அபச்சாரப்பட்ட கட்டாயம் நரகங்கள்ங்கிறது கட்டாயம் வரும். அதனால இந்த அபச்சாரங்கள்லாம் இல்லாம இருக்கணும், அபச்சாரங்களை தவிர்க்கணும். அதுக்காக கோயில்ல என்னென்ன அபச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சுவாமி தேசியன் சொல்றார். வராக புராணத்துல வராக பெருமாள் சொன்ன விஷயம்தான் இது. அந்த சுவாமி தேசியன் தொகுத்து 32 அபச்சாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத காமிச்சிருக்கார். இது வந்து தேசியன் 2-3 இடத்துல சொல்லியிருக்கார். 32 அபச்சாரங்கிறது இத பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3 விதம் இருக்கு. 32 அபச்சாரங்கிறது விட வேண்டிய 32 அபச்சாரங்கிறது 3 இருக்கு. இதுல இருக்கிறதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு, இதுல இருக்கிறது அதுல வரும், அதுல இருக்கிறது இதுல வரும், இப்படின்னு நிறைய வரும். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்து ஓரளவு பார்த்தோம்னா அதுல இத ஒரு விதம் நம்ம இப்ப பாக்கலாம். 32 அபச்சாரங்கள் என்னென்ன நாம இதை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டான்னா கோயிலுக்கு போய் நாம செய்யக்கூடாது மாத்திரம் இல்ல, இத பல அபச்சாரங்கள்ல நாம செய்யற அபச்சாரங்களாவே இருக்கு, அதனால கட்டாயம் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பாக்கணும். இதுல சுவாமி தேசியன் 2வது 3 இடத்துல சொல்லியிருக்கார் அப்படின்னு. வித்தியில கூட சொல்லிருக்க 32 அபச்சாரம் கூடாது அப்படின்னு. 32 ஒண்ணு சொல்ற, அதுல சுவாமி தேசிய 2வதா சொன்ன ஒரு விஷயம் ஒண்ணு, அதை இப்ப பார்த்து இந்த 32 அடியே அந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கேன். இந்த 32 இப்போ ஒருதான் படிச்சுடுறேன். 1, 2, 3 அப்படின்னு இப்ப படிக்கக்கூடியதெல்லாம் அபச்சாரங்கள். இந்த அபச்சாரங்களை எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். 1, கோயிலுக்குள் வண்டியில் செல்லுதல் கூடாது. 2, கால் செருப்புடன் செல்லுதல் கூடாது. 3, கோயிலுக்குள் உற்சவங்களை சேவிக்காமல் இருக்கக்கூடாது. 4, பகவானுக்கு எதிரில் பிரணாமம் செய்யாமல் இருக்கக்கூடாது. 5, ஒரு கையை கூப்புதல் கூடாது. 2 கையை தான் கூப்பிடுறமே தவிர ஏகஹஸ்த பிரணாமம் அப்படிங்கிறது சல்யூட் அடிக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணக்கூடாது. 6, பகவானுக்கு எதிரில் தன்னைத்தானே பிரதட்சிணம் பண்ணிக்கொள்ளுதல் கூடாது, தன்னைத்தானே சுத்தக்கூடாது. 7, எச்சிலுடனோ தீட்டுடனோ பெருமாளை சேவித்தல் கூடாது. 8, பெருமானுக்கு எதிரில் காலை நீட்டுதல் கூடாது. கோயில எந்த பக்கமே கால் நீட்டு உட்காரக்கூடாது, பெருமாள் பக்கம் இல்ல, பெருமாளுக்கு எதிர் பக்கம் கூட கால் நீட்டுன்னு கோயில உட்காரக்கூடாது, இதெல்லாம் ஆத்துல வச்சுக்கலாம். 9, படுக்கை கொள்ளக்கூடாது, கோயில படுத்துக்க கூடாது. 10, தூங்கக்கூடாது, உட்காண்டே கூட தூங்கக்கூடாது. 11, சாப்பிடுதல் கூடாது, சாப்பிடுறதுக்காக கோயில் இல்ல, ஆத்துல போய் சாப்பிட்டுக்கணும், கோயில சாப்பிடக்கூடாது. பெருமாள் பிரசாதம் இருந்தா சாப்பிடலாம், வேற எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். பெருமாள் பிரசாதம் சாப்பிடும் போதும் கோயில அசுத்தம் பண்ணாமல் சாப்பிடணும். 12, பொய் சொல்லுதல் கூடாது, பொதுவாகவே பொய் சொல்லக்கூடாது, கோயில போய் பெருமாள் செந்தில கட்டாயம் சொல்லக்கூடாது. 13, உறக்க சத்தமிடுதல் கூடாது. 14, வீண் வம்படித்தல் கூடாது, வம்படிக்கிறதுக்காகவே கோயிலுக்கு போறோம் அப்படிங்கறது இருக்கக்கூடாது. 15, அழுதல் ஆர்ப்பாட்டம் செய்தல் கூடாது.

ஆக கோயிலுக்குள்ள போறோங்கிறது ரொம்ப முக்கியம், போனா அபச்சாரம் பண்ணாம இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் ஆண்டாள் சொல்லும் போது கிருஷ்ணன் சன்னதியில தூயோமாய் வந்தோம் தூயிரழ பாடுவான் அப்படின்னு சொல்ற, நாங்களாம் தூயோமாய் வந்திருக்கோம், ரொம்ப சுத்தமா வந்திருக்கோம் அப்படிங்கிற, சுத்தமா வந்திருக்கோங்கிறது. இந்த வராக புராணத்துல வராக பெருமாள் கிட்ட பூமாதேவி நாச்சியார் என்னென்ன கேட்டாரோ அதையெல்லாம் அவர் சொல்றதுக்காக தானே ஆண்டாளா வந்தார், பூமி பிராட்டியா தானே ஆண்டாளா வந்தார், அவர் வராக பெருமாள்கிட்ட கேட்டுட்டார், அதையெல்லாம் வச்சுட்டுதான் அவர் ஆண்டாளா வந்து அவதாரம் பண்ணி அந்த விஷயங்களை சொல்ற சொல்லச்ச தூயோமாய் வந்தோம் அப்படின்னு சொல்லிச்ச, நாங்க அபசாரங்களை எல்லாம் தவிர்த்து சுத்தமாக வந்திருக்கோம் அப்படின்னார். ஆக இந்த மாதிரி அபசாரங்களை எல்லாம் தவிர்த்து கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த அனுஷ்டானத்துக்காக இவன் ஆத்துக்கு திரும்பி வரணும். ஆக இதுவரை ஜலத்துல இவன் என்னென்ன அனுஷ்டானங்கள்லாம் பண்றான் அப்படிங்கிற, தீர்த்தக்கரையில என்னென்ன பண்றான் எல்லாத்தையும் பார்த்து கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கிற வரைக்கும் பார்த்தோம். இனிமேல் தொடர்ந்து இவன் தன்னுடைய கிரகத்துக்கு வந்து இங்க என்ன அனுஷ்டானம் பண்ண போறான் அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்க போறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.